பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தம் குறையேது நீ நந்தவனத்தேரு. பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தம் குறையேது நீ நந்தவனத்தேரு. அழகே பொன்னு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணு ரங்கு தூரி தூரி. பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தம் குறையேது நீ நந்தவனத்தேரு. மஞ்சளோ தேகா கொஞ்சம் வரும் மேகம், அஞ்சுகம் தூங்க கொண்டு வரும் ராகம். நிலவ வாழ்நிலவ நாம் குடிச்சு வாரு, குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே. பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தம் குறையேது நீ நந்தவனத்தேரு. அழகே பொன்னு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்டுரங்கு தூரி தூரி. பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தம் குறையேது நீ நந்தவனத்தேரு. பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு, புத்தம் குறையேது நீ நந்தவனத்தேரு. அழகே பொன்னு மணி சிரிச்ச வெள்ளி மணி, கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி. பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு, புத்தம் குறையேது நீ நந்தவனத்தேரு.